ஸ்ரீராஜீவாக்ஷவக்ஷஸ்தலநிலயரமாஹஸ்தவாஸ்தவ்யலோலல்லீலாப்ஜான்நிஷ்பதந்தி மதுரமதுஜரீநாபிபத்மேமுராரே அஸ்தோகம் லோகமாத்ராத்வியுகமுகசிசோரானுநேஷ்வர்ப்யமானம் சங்கப்ராந்தேன திவ்யம் பயஜிதி விபுதை சங்க்யமானா புனாது. நமசபாயி, விஸ்வகுணாதசசம்பூல 15வது பத்தியத்தில் அர்த்தத்தை பார்க்கலாம். 13-14 பார்த்தோம். பிரசஸ்த குண சிந்தவேன் ஆரம்பிக்கக்கூடிய 13வது பத்தியம், பானு பானுதல தப்ஜ லோச்சனம்ன்ற 14வது பத்தியத்தையும் பார்த்தோம். ரெண்டுமே விஸ்வாபசுகு சொல்லக்கூடியது. இப்போ கிருஷானுகு, கிருஷானுகு வந்து தோஷம் கண்டுபிடிக்கிறான் இல்லையா. இப்போ விஷ்ணுவை பற்றி, பரமாத்மாவை பற்றி விஸ்வாபசுகு சொன்னதை கேட்டுட்டு இப்போ கிருஷானுகு மூலமாக கவி சொல்கிறார். கிமரே கேவலம் நிர்கணோபி நாராயணோ பவதா விவேகலாபவதாபி ஸ்தவன பாஜினி கிரியதே அப்படின்ற. கிம் அரே, நான் இந்தியில் சொல்கிறேன், ரே கிவரே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்கிறேன். கிமரே கேவலம் நிர்கணோபி, அதாவது கிருணான்னு சொன்னால் கருணை, நிர்கிருணகன்னு சொன்னால் கருணையின்மை, கருணையற்றவன், கருணையற்றவன், கருணையற்றவனாக இருக்கக்கூடிய நாராயணக, அந்த நாராயணன். பவதா, பவதான உம்மால், உன்னால், நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, விவேக லாபவதாபி, விவேக ஞானத்தை அடைந்தவன், எது நல்லது எது கெட்டதே பிரித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை அடைந்த நீ, உன்னால் நாராயணக ஸ்தவன பாஜினி கிரியதே, ஸ்துதிப்பதற்கு ஒரு பாத்திரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றானே அப்படின்னு கிருஷானு கேட்கிறான். அதை வந்து அது நம்ம ஹிந்தியில் சொல்லதா இருந்தால், கியோரே அச்சே புரேகா விவேச்சக் தூபி அத்தியந்த நிர்தய நாராயண்கோ ஸ்துதிகா பாத்திர பனரஹே அப்படின்னு கேட்குறான். இப்போ வியாக்கியானம் பார்க்கலாம். ஏவம் நாராயண வர்ணனம் ஸ்ருத்வா தத்ராபி நிர்தயத்வ ரூபம் தோஷம் உத்பாவிய ஆக கிருஷானுகு. நாராயணனுடைய வர்ணனை கேட்டுட்டு தத்ராபின்னு சொன்னால் தஸ்மின் அப்படி அர்த்தம், அவனிடத்தில் கூட நிர்தயத்துவ ரூபம், அவன் ஏன் நிர்தயமாக இருக்கின்றான்றத இப்போ பத்தியத்தில் பார்க்க போகிறோம். தோஷம் உத்பாவிய ஆக, தோஷத்தை என்ன பண்ணுறான், உத்பாவிய அதை அப்படியே ஏறிட்டுக்கொண்டு அவர் மேலே ஏற்படுத்தி கிருஷானுகு சொல்கிறான். கிம் அரே இது, அரே விஸ்வாவசோ கேவலம் அத்தியந்தம் நிர்குணக நிர்தய, அத்தியந்தம்னா அந்தளவுக்கு வெறும் கருணையற்றவனாக இருக்கக்கூடிய நாராயணோபி பவதா த்வயா விவேகஸ்ய சதசித் விவேச்சனஸ்ய லாபஹ பிராப்திஹி யஸ்ய அஸ்தி இதி ததா பூதேனாபி சதா, அதாவது உன்னால் விவேகஸ்யன்னு சொன்னால் விவேகன்றது ஒரு ஞான சம்பந்தம், அது சத்து அசத்து விவேச்சனஸ்ய பிரித்து பார்ப்பது, விவேச்சனம்னா பிரித்து பார்ப்பது, லாபஹன்னு சொன்னால் அதை பிராப்திஹி யஸ்ய அஸ்தி, எவன் ஒருவனால் விவேக ஞானமானது அடையப்பட்டதோ அப்படிப்பட்ட ததா பூதேனாபி அப்படிப்பட்ட உன்னால் கூட ஸ்தவனஸ்ய, ஸ்தவனம்னா ஸ்தோத்திரஸ்ய பாஜனி கிரியத்தே, பாஜனம்னா அது பாத்திரம், பாத்ரி கிரியத்தே யோக்ய இவ கிரியத்தே இது யாவத், அவனுக்கு போய் ஸ்துதி பண்ணுறதுக்கு ஒரு யோகியத்தையை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதே உன்னால், யோக்ய பாஜனையோகோ பாத்திரம் இத்தியமரக, அதையும் காண்பிச்சிட்டார், யோக்ய பாஜனையோகோ பாத்திரம் இத்தியமரக. கிம் ஆச்சரியம் இதமிதி பாவக, கிம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் போ, அவனிடத்தில் கருணையே இல்லாமல் இருக்கான், அவன் தயையற்றவன், அவனை போய் உன்னுடைய ஸ்துதிக்கு பாத்திரமாக நீ ஆக்கிவிட்டாயே அப்படிங்கிற. பாஜனி கிரியதே, இந்த பாஜனி கிரியதே இருக்கும், அது வந்து அபூத தத்பாவே ஸ்வீஹின்னு ஒரு பத்தியம், அது இல்லாதத ஆக்கிறதா. அபூத தத்பாவோ நாம வர்ணனீய வஸ்துனி வர்ணிய தர்மாபாவே சத்தியபி தர்மாரோபண கரணம், அதாவது வர்ணிக்கக்கூடிய வஸ்துவில் எந்த தர்மத்தை நாம் வர்ணனம் செய்யப்போகின்றோமோ அந்த தர்மமானது இல்லாமல் இருக்கும்பொழுது கூட அதை ஆரோபித்து கூறுதல். ஏவஞ்ச அத்த வஸ்துத நிர்தயத்வாத்து நாராயணக ஸ்தவன பாஜனம் அபவன் அப்படி ததிவ கிருத்தக, அதே மாதிரி இந்த இடத்துல வஸ்துத உண்மையாக பார்க்கச்சே அவனை பொறுத்த வரைக்கும் நிர்தயத்துவத்தோட இருக்கான் நாராயணன். அதனால அவனுக்கு ஸ்தவன பாஜவனத்துவம் கிடையாது. அப்படி இருந்தா கூட ததீவ கிருதக, அதை வைத்திருப்பவன் போல அவனுக்கு ஸ்துதி பண்ணி ஸ்துதி பண்ற. அது வந்து ஏதது அயுக்தம் இது கிருஷானுனா சூச்சிதம் இது ஞேயம். கிருஷானுகு இதை சூச்சிப்பிக்கின்றான், அது ஞேயம். ததாஹி அப்படின்னு இப்ப அதுக்கு சமர்த்தனம் பண்ணவரா. ஸ்வேநாதௌ நிகிலம் ஜகத் விரசிதம் ஸ்வேனைவ சம்ரக்ஷிதம் பிந்தன் ஹந்த முகுந்த ஏஷ விதிதானந்தோஹி நிந்தோசிதஹ உத்பாத்ய ஸ்வயமுத்தமான் ஃபலதரூன் உல்லாச சாரூதகைஹி உன்மத்தோபி கிமுச்சினத்தி ஜகதி சிப்பாபி கிம் நந்ததி. ஸ்வேநாதௌ நிகிலம் ஜகத் விரசிதம் ஸ்வேனைவ சம்ரக்ஷிதம் பிந்தன் ஹந்த முகுந்த ஏஷ விதிதானந்தோஹி நிந்தோசிதஹ உத்பாத்ய ஸ்வயமுத்தமான் ஃபலதரூன் உல்லாஸ்ய சாரூதகைஹி உன்மத்தோபி கிமுச்சினத்தி ஜகதி சித்வாபி கிம் நந்ததி. இது ஒரு உதாரணத்தோட தன்னுடைய தோஷத்தை ஆரோபணம் பண்றான். ஸ்வேன ஆதோ நிகிலம் ஜகத் விரசிதம், நீ சொல்றியே ஸ்துதி பண்றியே பகவான் பரமாத்மா விஷ்ணுன்னு அவனை பத்தி தோஷத்தை சொல்றான் கேளு. முதல்ல அவனே சிருஷ்டி பண்ணான், ஸ்வேனைவ சம்ரக்ஷிதம் அவனே காத்தான். பிந்தன் ஹந்த முகுந்த ஏஷ விசிதா நந்தோஹி நிந்தோசிதஹ அவனே அழித்தான். அழித்துட்டு சந்தோஷபரப்பட்டுக்கிறான். அப்ப நிந்தா உச்சிதஹ, நிந்திப்பதற்கு தகுந்தவனான உன்னுடைய விஷ்ணு இதெல்லாம் பண்றான் பார், அவனே படைச்சான், அவனே காத்தான், அவனே அழிச்சான், அப்புறம் நல்ல சந்தோஷம் வரப்படுறான். இது எப்படி தெரியுமா இருக்கு? உத்பாத்ய ஸ்வயம் உத்தமான் ஃபலதரூன், எவனோ ஒருத்தன் ஒரு பழங்கள் நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்களை எல்லாம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை விதைச்சி நல்ல ஜலம் விட்டு நல்ல இதுவாக்கி வளர்த்துட்டு அவனே விட்டுட்டானான். உன் மத்தோபி கிமுச்சினதி ஜகதி சித் பாபி கிம் நந்ததின்னு கேட்கறான். சரி வெட்டிட்டு சிரிச்சுட்டு இருக்கா உட்காந்து அப்பா வெட்டி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, இதுதானே உங்க விஷ்ணு பண்ணிட்டு இருக்கான், உலகத்தை படைச்சிட்டு அவனே காக்குறன்னு சொல்லி அவனே அழிச்சுட்டு அதை வேற ஆனந்தமயமா படுத்துட்டு இருக்கான். இவனை போய் நீ வந்து ஸ்துதி பண்றியே, உன் ஸ்துதிக்கு அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது, நிந்தாக்கு வேணா யோக்கியத்தை இருக்குன்றான். ரொம்ப அருமையான ஒரு ஒரு விஷயம் இது. ஆஸ்திக நாஸ்திக மதங்கள்ல பகவானை ஒத்துக்காட்டி பல விஷயங்கள்ல அவ தப்பிச்சுடுறான். பகவானை ஒத்துண்டா என்ன ஆறுதுன்னு கேட்டா அவன் மேல இந்த தோஷங்கள்லாம் ஆரோபிக்க முடியும், பூர்ணமான ஞானம் இல்லாத வரை, என்ன புரிஞ்சுக்காத வரைக்கும். அதனால சாங்கியம்லாம் என்ன பண்ண கேட்டா பகவானே ஒத்துக்கல, எதுக்கு ஒத்துண்டா வம்பு, அவனை போய் சமர்த்தனம் பண்ணும் முதல்ல, அப்புறம் அவனிடத்துல இந்த தோஷங்கள்லாம் வேற வரும். இதெல்லாம் யாரு உட்காந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது? ஏன்னா தர்க்கத்துக்குள்ள போயிட்டா எல்லாரும் பிரமாணத்தை ஊத்துண்டா பிரச்சனை இல்லை, தர்க்கத்துல போனதுனால ஈஸ்வரன் ஒருத்தனை ஊத்துண்டு அவன் இடத்துல தோஷம் இல்லை, அவன் ஏன் சிருஷ்டி பண்றான்னு முதல்ல பதில் சொல்லணுமே. சிருஷ்டி வந்து ஏன்றத சமர்த்தனம் மட்டும் ரொம்ப கஷ்டம். பிரகிருதி மாட்டுக்கு இருக்கு, ஜீவன் மாட்டுக்கு இருக்கா, ரெண்டு சேர்றது சிருஷ்டி, ரெண்டும் பிரிஞ்சா மோக்கியம் சொல்லிட்டு போறதுல ஒரு ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஈஸ்வரன் ஒருத்தனை ஊத்துண்டு அவன் எங்க இருப்பான்னு சொல்லி அவன் அவனுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், அவனுக்கும் ஜீவாத்மாக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? இதில்தான் வந்து ஆஸ்திக மதங்கள்ல அபிப்பிராய வேதம் இருக்கு, அதுலயும் வேதாந்தத்துக்குள்ளேயே நிறைய அபிப்பிராய வேதம் இருக்கு. பிரம்மசூத்திரத்துல சூத்திரக்காரரும் வைஷமிய நைர்கிருண்யம் ந சாபேக்ஷத்வாத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்கார். வைஷமிய நைர்கிருண்யம் ந சாபேக்ஷத்வாத், பகவான பரமாத்மா தான் உலகத்தை படைச்சான்னு கஷ்டப்பட்டு முதல் அத்தியாயத்தை சாதிக்கிறார். இரண்டாவது அத்தியாயத்துல வரைச்சே பரமாத்மா தவிர யாரும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதுல விசாரம் வரைச்சு பரமாத்மா தான் சிருஷ்டி பண்றான்னு சொன்னா அந்த உலகத்துல எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கு, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கான், சில பேர் சந்தோஷமா இருக்கான், தப்பு பண்றவனும் விசேஷமா தப்பு பண்றவனும் சந்தோஷமா இருக்கான், நன்னா இருக்கான், அதாவது தர்மம் படி நடக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப பகவானுக்கு வந்து ஒரு பட்சபாதம் இல்லையா? சில பேர் சந்தோஷமா இருக்கான், சில பேர் கஷ்டப்படுத்துறான், அப்புறம் கருணை இல்லாம இருக்கானே, ஒரு குரூரத்தா இருக்கு அவனிடத்த அப்படின்னு கேட்டா, ந வைஷமிய நைர்கிருண்யம் ந சாபேக்ஷத்வா, அவன் எது எதிர்பார்த்து தான் இதெல்லாம் பண்றான். எதை எதிர்பார்த்து பண்றான்னு சொன்னா கர்மா, இந்த ஜீவாத்மாக்களுடைய கர்மா வீத்து கொண்டு சிருஷ்டி பண்றான், அதன் பிரகாரம் சம்ரக்ஷணம் பண்றான். அந்த கர்மாவும் அனாதி அப்படின்னு வச்சிருக்கா. ஏன்னா அதுக்கு ஒரு முதல் சொல்றது ரொம்ப கஷ்டம், சொல்லவும் முடியாது. இந்த க்ஷணம் கர்மா ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, ஏன் ஒருத்தன் வந்து நல்ல கர்மா பண்றான், ஏன் ஒருத்தன் கெட்ட கர்மா பண்றான் பதில் சொல்ல முடியாது. அதனால கர்மா வந்து அனாதின்னு வச்சுட்டோம். இப்படிதான் இருக்கு காலங்காலமா இல்லையா. இதுக்கு இன்னும் அடுத்த ஸ்லோகம் இன்னும் அற்புதமான ஆர்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பரமாத்மா, இதை பார்க்கலாம். ததாஹி நிர்தயத்வமேவ உபபாதயதி ஸ்வேனயதி. அவனிடத்துல நிர்தயத்வம் தான் இருக்கு அப்படிங்கறத எடுத்து காட்டுகின்றான், விளக்குகின்றான் ஸ்வேனன்ற ஸ்லோகத்தினால. ஹி ஹீனா யஸ்மாத் காரணாத் ஏஷக த்வயா ஸ்தவன பாஜனீகிருத முகுந்த நாராயணஹ. ஹீன்ற ஒரு இது இருக்கு பாருங்க, விதானந்தோஹி நிந்தோச்சித. ஹீனா காரணம் அது, ஹேதவுன்னு சொல்லுவான். யஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால் ஏஷக த்வயா இந்த முகுந்தன் அப்படின்றது இந்த ரெஃபர் பண்றாங்க அந்த ஸ்லோகத்தில். அதுக்கு பத்தியத்தினால் த்வயா ஸ்தவன பாஜினீகிருத, உன்னால் ஸ்தவனத்துக்கு ஸ்துதிக்கு பாத்திரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றானோ இந்த முகுந்தஹ. அது முகுந்தஹான மும் கும் ததாத்தின்னு சொல்லுவா, மோட்சத்தையும் கொடுக்கறான் இங்க இருக்கக்கூடிய பலன்களையும் கொடுக்கறான்னு அப்படிப்பட்ட நாராயணஹ. அதுவே ஆக்சுவலா வந்து ஸ்துதியை எடுத்து பாருங்க, அவன் நிந்தாமா கூட முகுந்தஹன்ற பதம் போட்டுட்டான். நாராயணஹ ஆதோ சிருஷ்டிகாலே ஸ்வேன ரஜோ பூயசீம் ஸ்வாம் பிரகிருதி அதிஷ்டாய ஆஸ்தித சதுர்முக ரூபேன நிக்கிலம் சம்பூர்ணம் சமஸ்த நிக்கிலாக்கிலானி நிசேஷம். முதல்ல சிருஷ்டி காலத்தில் இது இவருடைய வியாக்கியானகர்த்தா வந்து விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சார்ந்தவரான்னு தெரியல பூர்ணமா. அதனால அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ரஜோ பூயசீம் தன்னுடைய பிரகிருத்தியை அதிர்ஷ்டிதமாக, அது கீதையில் இருக்கு, தன்னுடைய பிரகிருத்தியை வந்து அதிர்ஷ்டிதமாக வைத்துக்கொண்டு சதுர்முக பிரம்மாவை கொண்டு பூர்ணமான சிருஷ்டியை செய்தார்னு சொல்லியிருக்கார். நிக்கிலம் சம்பூர்ணம் சமஸ்த நிக்கிலாக்கிலானி நிசேஷம்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் வச்சு பிரம்மா ரெண்டு விதமாக சிருஷ்டி பண்ணார், ஒன்று சமஷ்டி ஒன்று வியஷ்டி. அதாவது பிரம்மா சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சிருஷ்டியை பகவான் பண்ணிடுறான். உதாரணத்துக்கு இப்போது நம்மலாம் சில விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணோம்னு சொல்கிறோம் பாருங்க, படைக்கிறோம்னு சொல்கிறோம். பட் நமக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம ரா மெட்டீரியல்ஸ்லாம் உண்டு பண்ணல. ஒரு மண் பண்ணுறவன் இப்போ பானை பண்ணுறவன் இருக்கான்னா மண் இருக்குது, ஜலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவன் பானையை பண்ணுறான். அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், முதல்லையே பிரம்மாவுக்கு அதற்கு மேல் படையென்று முதல் படைத்தா அப்படின்னு ஆழ்வாருடைய பாசனம்லாம் இருக்கு. அதாவது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிகிலம் சம்பூர்ணம் சதுர்முக ரூபேனன்னு வியாக்கியானக்கர்த்தா சொல்கிறார். பட் சம்பிரதாய ரீதியை பார்த்தா அப்படி இல்லை, ஒரு சமஷ்டியை அவன் பண்ணிட்டு அப்புறமா மிச்சத்தை இவனை பண்ண வைக்கிறான். சமக்ரம் சகலம் பூர்ணம் இத்தியந்தோ மரக, அதாவது சமஸ்த நிகிலாகிலானி நிசேஷம் சமக்ரம் சகலம் பூர்ணம் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்ன்றது அமரகோஷன் சொல்றது. ஜெகத் விஸ்வம் விரச்சிதம் உற்பாதித்தம், ஜெகத்னா விஸ்வம், விரச்சிதம்னு சொன்னால் உற்பாதித்தம்னு அர்த்தம். ததா ஸ்வேனைவ சத்வ பிரகிருஷ்டாம் பிரகிருதி அதிஷ்டாய ஆவிஷ்கத விஷ்ணு ஸ்வரூபேன சம்ரக்ஷிதம் பாலிதம் அப்படின்ற. உடனே சத்வ ஓங்கியிருக்கக்கூடிய விஷ்ணு ரூபத்தினால இந்த ஜெகத்தை அவனே காப்பாற்றுகின்றான்றதும் இது லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம்தான், நம்பிக்கை தான். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் தான் சம்ரக்ஷகன், விஷ்ணுவாக ஏ தானாக இருந்தவங்க சம்ரக்ஷணம் பண்ணுறான். திருமூர்த்தியை அனுசரித்து சொல்கிற மாதிரி தோன்றது இந்த வியாக்கியானகர்த்தா. பட் இதில் வந்து விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் வந்து பகவான் அவர்களுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவனே பண்ணுறான், அவன் தான் பரமாத்மா. இதனால் இந்த தேவதைகள்லாம் ஸ்ருதியில் சொல்லப்பட்டதுனால அவர்களுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த தெய்வத்துக்கு என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தேவதைகளுக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு பகவானே செய்கின்றான், விஷ்ணுவே செய்கின்றான்றது சம்பிரதாயம். சம்ரக்ஷிதம் பாலிதம் ஏதாதிஷம் இதம் ஜெகத், அப்படி அவனால் காப்பாற்றப்பட்ட இந்த ஜெகத்து. புனஸ்வதையேவ பிந்தன்னு விநாசையன், பிந்தன்னு சொன்னால் விநாசையன், தமோகுண பிரச்சுராம் ருத்ர தனுமாஷித்ய திபாவ, ருத்ரனாக இருந்து கொண்டு ருத்ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவனே நாசம் செய்கின்றான் அப்படின்னு வியாக்கியானகர்த்தா சொல்றார். ஏதாவத் கிருத்தேவ நச விரராம, இதெல்லாம் பண்ணிட்டு அவன் விட்டுல என்ன பண்றான், கிந்து புனர் விதிருத்த ஆனந்த யுக்தம் கிருத்தம் மயா இது மத்தா மோதமான இத்தியர்த்த, இதெல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷப்படுகிறானா, என்னால யுக்தம் கிருத்தம் மயா சரியாதான் பண்றேன் சபாஷ், நாமளே தலிகை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். இல்லை நான் அடியன் மாதிரி இருக்கவால ஏதோ ஒரு ஸ்லோகத்தை கிரிக்கிட்டு ஆஹா என்னமா நான் ஸ்லோகம் பண்ணிருக்கேன் அப்படின்னு, அது ஒரு ஸ்லோக அது ஸ்லோகத்துவமாகத்தகன்னு அடியன் ரிவர்ஸில் சொல்லிப்பேன். வால்மீகியா இருந்தா ஸ்லோகமானது ஸ்லோகத்துவம் கதகன்னு சொல்லுவார், நமக்கு வந்து ஸ்லோகமானது ஸ்லோகத்தை எடுத்ததுன்னு. அப்ப நாமளே பெருமையா சொல்லிக்கிற மாதிரி என்ன பண்றானா, விதிருத்த ஆனந்தா யுக்தம் கிருத்தம் மையா இது மத்வா மோதமான சந்தோஷப்பட்டு இருக்கான. அதைவ அயம் நிந்தோச்சிதா, அதனால் இவன் நிந்திக்க தகுந்தவன். நிந்தித்தும் யோகியோ நது ஸ்தோத்தும் யோகிய இத்தியர்த்தா, நிந்தித்தும் யோகியா நிந்திப்பதற்கு யோகியனாக இருக்கின்றான், ஸ்துதிப்பதற்கு அல்ல. ஹந்த இது விஷாதே அலாஸ் சொல்ற இங்கிலீஷ்ல ஹந்த அச்சோ அச்சோன்ற மாதிரி. ஏததேவ லௌகிகோ உதாரணேன திருஷ்டாந்த இது உற்பத்தியதி, இதே லௌகிக உதாரணத்தை கொடுத்து திருஷ்டாந்தமாக சொல்லுகின்றார். உற்பத்தியதி ஜகதி லோகே யஹ் கஷ்டித் உன்மத்தோபி நது சாவதான இது அபிசப்த சுவாரஸ்யம். உன்மத்தகன்னு சொன்னா அவன் உன்மத்தனாக இருந்தா கூட, உன்மத்தன ஒரு ஒரு பைத்தியக்காரன் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், ரொம்ப கொச்சையா சொல்றது அந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவன் வச்சுக்கலாம். நது சாவதான இது அபிசப்த சுவாரஸ்யம், சாவதானமா இல்ல ஒரு சுவாதீனம் இல்லாதவன் கூட ஸ்வயம் உத்தமான் பலதரூன் பலதான் விக்ஷான் உற்பத்திய, பழங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல இனிப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய விரட்சங்களை உற்பத்திய பூமௌ பீஜம் நிக்ஷிப்பிய அங்குரித்தான் கிருத்வா, பூமியில அந்த சகாலத்துல அதை விதைய இது நட்டு வச்சு அது அங்குரம் இது வர வச்சு முளை வர வச்சு அபிச்ச சாரூணி விக்ஷ போஷண பரியாப்தானி சானி உதக்காணி ஜலானி தைஹி, சாரூணி சாரூத கைஹின்னு ஸ்லோகத்துல இருக்கு உதக்கணும்னா ஜலம். இந்த இடத்துல சாரு சப்தத்துக்கு இவர் விரக்ஷ போஷண பரியாப்தானி எவ்வளவு ஜலம் தேவையோ அவ்வளவு ஜலம் அப்படின்னு அதை கொடுத்து ஜலானி தேகி விரக்ஷ போஷண பரியாப்த ஜலசேச்சனை இத்தியர்த்தக, கொஞ்சோண்டு விடல அதிகமாக விட்டாலும் மரம் அழுகிடும், அதனால எவ்வளவு தேவையோ எவ்வளவு இருந்தால் அதுக்கு போஷணமா இருக்குமோ அவ்வளவு விட்டாரான். எத்யபி அமரே சுந்தரம் உச்சிரம் சாரு இது சாரு சப்தசிய சுந்தரவாசகத்துவம், அமர கோஷத்துல பார்த்தோம்னா சாரு சப்தத்துக்கு சுந்தரம் ருச்சிரம் தான் இருக்கு, ஆனா ததாபியத்த ஜலசிய விரக்ஷ போஷணே நெய்வ சுந்தரத்துவம், ஜலத்துக்கு போய் நல்ல அழகான ஜலத்தை விட்டான்னு சொன்னா அது பொருத்தமா இருக்காது. அதனால போஷண பயந்தம் சொல்ல வேண்டி இருக்கிறனால அபிப்பிரேத்திய உபரித்தனக அர்த்தக கிட்ட இது ஞேயம், அதனால அதை வந்து சஃபிஷியன்ட்ன்ற அர்த்தத்தில் எடுத்துட்டு இருக்க. உல்லாசியன் சொன்னா சம்பத்திய நின்னா வளர்த்துட்டு ஸ்வயமேவ உச்சினத்திக்கும் என்ன தானே வெட்டுவானோ, அபிச்ச சித்வாபி நந்ததி ஆனந்தம் பிரவர்த்திக்கும், அப்படி வெட்டுட்டு சிரிச்சு பண்ணா அவனா ஒருத்த நான் தான் வந்த நானே வந்து வெட்டுட்டேன் சந்தோஷமா இருக்க சொல்லுவேன்னா, அபிது நெய்வ சின்னத்தி நெய்வ நந்ததி ச இத்தியர்த்தக, வெட்டவும் மாட்டான் அப்படியே வெட்டினாலும் சந்தோஷமாவும் இருக்க மாட்டான். எதி லோகே சாதாரணோபி ஜனக விஷபிக்ஷோபி சம்பத்திய ஸ்வயம் சேத்தும் அசம் அசம் அசாம்பிரதம்னு இது வியாக்கரணத்தில் எடுப்பா இந்த காரகத்தில் வரைச்சு துத்தியா இதுக்கு. இது இது நயனம் நயனம் அனுசரித்திய ஸ்வயம் உற்பத்தித்தசிய ஸ்வதையேவ உச்சேத கரணம் அனுச்சிதம் இது ஜானாதி, விஷபிக்ஷமா இருந்தா கூட அவர்த்த தானே வளர்த்துட்டு அதை வந்து சேத்தும் அசாம்பிரதம் அதை வெட்ட மாட்டான் லோகத்தில், இது நல்ல விக்ஷம். இவர் சொல்றாரு விஷவிரக்ஷமே இருந்தா கூட லோகத்துல பொதுவா எவனும் என்ன பண்ண மாட்டான், தான் வளர்த்த விஷவிரக்ஷமா இருந்தா கூட வெட்ட மாட்டான் இல்லையா, அப்படி இருக்கச்சே அனுச்சித்தம்னு தெரிஞ்சுன்னு பண்ண மாட்டான். தருகி எஸ் திலோக்கியம் உற்பத்தி பாலயதி ச தேன நாராயணன் அயம் நய கின்னு ஞாத்தம் சக்கியா, ஞாத்தம் சக்கியா இந்த நயனம்னா இந்த இந்த போக்கு இந்த வழியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லையா, மூன்று உலகத்தையும் படைத்து காத்து பின்பு அழிப்பானா, அப்பிது சக்கையேவ கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அப்பனா ததாபி எதாயம் ஸ்வயம் உற்பத்தித்தான் லோகான் புத்தி பூர்வகம் வினாசயதி, ஸோ அவன் உண்மத்தன் கிடையாது, அப்போ உண்மத்தனால கூட பண்ண மாட்டான், அப்போ உண்மத்தன் இல்லை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுண்டு புத்தி பூர்வகம் தெரிஞ்சுட்டே வினாது வினாசனம் பண்ணுவானா, ததா அயம் அத்தியந்தம் நிர்கண ஏவைதி பாவக, அப்படி பண்ணான்னா அத்தியந்தம் நிர்கணக இவன் குரூரன் அப்படின்னு அப்படின்றத அவன் ஆரோபிக்கிறான். அத்த பிரகிருத வாக்கியார்த்தஸ்ய ஸ்வேனாதோ இத்தியாதே தத் கடகஸ்ய உத்பாத்ய இத்தியாதி வாக்கியார்த்தஸ்ய ச பிம்ப பிரதிபிம்ப பாவாது வைதர்மியன திருஷ்டாந்த அலங்காரன்னு, இது அலங்கார விசேஷம் நாம இங்க அர்த்தத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், திருஷ்டாந்த அலங்காரம் இதுக்கு பேரா, ததுக்தம் திருஷ்டாந்த புனரேதேஷாம் சர்வேஷாம் பிரதிபிம்பனம் இது, பிம்ப பிரதிபிம்ப அம்சங்கள்லாம் இருந்தா அது வந்து திருஷ்டாந்த அலங்காரமா, இது வந்து ஷார்தூல விக்கிரீடம் நிறைய பத்தியங்கள் அதில் தான் பார்த்திருக்கோம், ஒரு சுவாரஸ்யமான பத்தியம் இது. பகவானிடத்துல தோஷத்தை ஆரோபணம் பண்ணி அதுக்கப்புறமா அது தோஷம் இல்லைன்னு சொல்லணும் பின்னாடி, அதுக்கு உண்டான ஸ்லோகம். அடுத்த இதுலையும் ரொம்ப அழகா நம்ம கர்மாவுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதை பத்தி அடுத்த இதில் சொல்லுவேன், அது அடுத்ததுல பார்க்கலாம். ஒரு ஒரு இது ஏன்னா ஒரு ஒன்றும் ஒரு கான்செப்டா இருக்கு அப்படின்னு எப்ப டைம் கிடைக்கிறதோ நான் அதை இது பண்ணிட்டுறேன். ನಮಸ್ತ ಭಾಯಿ, ಶ್ರೀಮತೆ ವೆಂಕಟಾಧ್ವರಿನೇ ಕವಯೇ ನಮಃ, ಅಸ್ಮದ್ ಗುರುಪರಂಪರಾಯೇ ನಮಃ, ನಮಸ್ಕಾರ.